கனிக்கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சியுடன் வில்லோவியங்கள் அதிசயம், துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம், குருநாதன் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம் தான்.